சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்ச கூடை கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, உன் கூறுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே. உருக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்ச கூடை கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, உன் கூறுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே. கொஞ்சம் பூசுதாயே, மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே. கணுக்கால் கூட கருப்பு இல்லை, நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்ச கூடி கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, உன் கொருசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே. படி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியேச்சு வெளியே மழை அடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ. என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்ச கூடை கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, உன் கூறுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே.